இன்னமா பண்ணலா, டிஸ்கோவுக்கு போவலா, ஒக்காவ போடலா, ஓடி பாடி ஆடலா. ஆல்ரெடி நரமாச்சு பப்பும் தானே மூடி போச்சு. வேர் இஸ் த பார்ட்டி? உங்க வீட்டுல பார்ட்டி. வேர் இஸ் த பார்ட்டி? நம்ம வீட்டுல பார்ட்டி. இன்னமா பண்ணலா, டிஸ்கோவுக்கு போவலா, ஒக்காவ போடலா, ஓடி பாடி ஆடலா. ஆல்ரெடி நரமாச்சு பப்பும் தானே மூடி போச்சு. வேர் இஸ் த பார்ட்டி? உங்க வீட்டுல பார்ட்டி. வேர் இஸ் த பார்ட்டி? நம்ம வீட்டுல பார்ட்டி. Saturday night na clubbing thane, at 11:30 ke hoodu na boring thane. Police romba ipa street anade, namba youth manas romba vex anade. Off party kuda ipa illave illaba, pakkathu uttukara romba romba thollaba. Ennada life idu enjoy pandra vayasa idu. Where is the party? Unga ootla party. Where is the party? Namma ootla party. இன்னமா பண்ணலா, டிஸ்கோவுக்கு போவலா, ஒக்காவ போடலா, ஓடி பாடி ஆடலா. ஆல்ரெடி நரமாச்சு பப்பும் தானே மூடி போச்சு. வேர் இஸ் த பார்ட்டி? உங்க வீட்டுல பார்ட்டி. வேர் இஸ் த பார்ட்டி? நம்ம வீட்டுல பார்ட்டி. உங்க வீட்டுல? எங்க வீட்டுல? என்னப்பா இது கொச்சலாகுது? டப்பிங் பாஷாலாம் மூட்டிக்குது. டே நீ ஒன்னும் கவலைப்படாத, நம்ம அண்ணா தமிழ்நாட்டுக்கே பார்ட்டி தான். முன்னெல்லாம் ஒரு பொண்ணு வேணும்னா நாங்க காலேஜுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் போனோம். ஒரு பொண்ணு வேணும்னா வீட்டுல இருந்து போகும்போது எல்லாத்தையும் மறைப்பீங்க, கிளப்புக்குள்ள பார்த்தா எல்லாத்தையும் குறைப்பீங்க. இன்னமா பண்ணலா, டிஸ்கோவுக்கு போவலா, ஒக்காவ போடலா, ஓடி பாடி ஆடலா. ஆல்ரெடி நரமாச்சு பப்பும் தானே மூடி போச்சு. உங்க வீட்டுல